తత్తద్బధైరుపహితే పితురంగ మేధే శక్రాదయో వరద పూర్వమలబ్ధ భాగాః అధ్యక్షితే మఖపతౌ త్వయి చక్షుషైవ హైరణ్యగర్భ హవిషాం రసమన్వభూవన్. శ్రీ వరదరాజ పంచాశత్ 8వ పద్యం. ஜீவராசிகளை உதாரணம் பண்ண வேண்டும்னு சங்கல்பிச்சுட்டு எம்பெருமான் சிருஷ்டியை பண்றான். சிருஷ்டியை பண்ணிட்டு சிருஷ்டிக்கு வெளில தான் இல்லாம அந்த சிருஷ்டிக்கு உள்ளடங்கிய இந்த லீலா விபூதியில விபவ அவதாரமாகவோ அர்ச்சாவதாரமோ அவன் எழுந்தருள்கிறான். எதற்காகன்னு கேட்டா ஒரு கருணா விசேஷம், ஜீவராசிகள்லாம் தன்னை காண வேணும். ஏன்னா பார்த்தாதான் பக்தி வரும், அவனுடைய லீலைகளை கேட்டாதான் நம்ம பக்தி வரும். அந்த காரணத்துக்காக அவன் ஒரு சுலபனாக இந்த பிரகிருதி மண்டலத்தில் வந்து அவதரிக்கிறான். வந்தாலும் அப்ராக்கிருத்தமான திருமையினோட தான் இருக்கான். எதற்காக வரான்னு பாஷ்யக்காரர் வந்து கீதா பாஷ்யத்தில் சொல்லிச்சு, சகல மனுஜ நயன விஷயத்தாம் கதகன்னு அழகா சாதிக்கிறார். கண்ணன் இருக்கானே, அங்கிருந்தபடியே சாது பரித்ராணத்தையோ துஷ்ட விநாசத்தையோ பண்ணலாம், இருந்தாலும் இங்க வந்து தன்னுடைய பக்தர்கள்லாம் தன்னை காண வேணும்ன்ற காரணத்துக்காக கருணையோடு வந்து அந்த கோபியர்களிடையே அவதரிக்கிறான். அது துவாபர யுகம். அதுக்கு முன்னாடியே வரதன் கிருத்த யுகத்துல பிரம்மா பண்ணின அந்த அஸ்வமேத யாகத்துக்கு தானே நேராக எழுந்தொருளி அந்த ஹவிச ஸ்வீகரிச்சுக்கிறான். அப்போது பிரம்மா எம்பெருமானை சாட்சாத்கரிக்கின்றார். அது அவருடைய நீண்ட ஒரு புண்ணிய, நீண்ட காலமாக செய்த புண்ணியத்தின் பலன். அதனால மிச்ச ஜீவராசிகளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா, நிகிலானி பூதானி நிஷாமயந்தி ஹந்தன்னு சாதிச்சார். 7வது பத்தியத்துல நிகிலானி பூதானின்னு சொல்லிட்டார். சொன்னாலும் இங்க குறிப்பா இந்த 8வது பத்தியத்துல தேவர்களும் எம்பெருமானை கண்டு கண்களாலேயே அவனுடைய திருமேனி அழகை அந்த ரசத்தை வாரி பறிகினர்னு சாதிக்கிறார். எப்படின்னு கேட்டா, சொல்லுவா செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு மீயப்படும்னு, அது மாதிரி இவாளுடைய நாக்குக்கு சுவை இல்லாம நின்றுட்டு இருக்கா. பிரம்மா யஜ்ஞத்தை பண்ணச்சே இந்திராய சுவாகான்னு சொன்னார், ஆனா இந்திரனுக்கு போய் சேரல அந்த ஹவிஸ். ஏன்னா இந்த யாகத்துக்கு அதிபதி எம்பெருமான். போக்தாரம் யஜ்ஞதபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹிருதம் சர்வபூதானாம் மாம் ஞாத்வா ஞாத்வா மாம்னு கீதையில கண்ணன் சாதிச்ச மாதிரி, அனைத்து தேவதைகளுக்கும் அந்தரியாமியா எம்பெருமான் கண்ணனை இருந்து அந்த ஹவிச ஸ்வீகரிக்கிறான். குறிப்பா இப்ப இந்த பிரம்மா பண்ண யஜ்ஞத்துல அவளுடைய பங்கு அவளுக்கு போய் சேரல. என்னடா அதுன்னு அவளுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்தது போல இருக்கு. கடைசியில சரி வெயிட் பண்ணி பாக்கலாம்னு பார்த்தா எம்பெருமானே கடைசியில அந்த வப்பைய பிரம்மா சமர்ப்பிச்சப்போ தானே எழுந்தொருளி அந்த ஹவிச ஸ்வீகரிச்சுண்டா. அப்போது இந்திரன் முதலான தேவர்கள்லாம் எம்பெருமானோட திருமேனி அழக கண்களாலேயே வாரி பறிகினர் அப்படின்னு அழகா சாதிக்கிறார். இந்த பத்தியத்துல வரத அப்படின்னு சம்போதன பதம், வரதனே கிரியாபதமானது அன்வபூவன். இது பூ தாத்துலேருந்து வருது, பூ சத்தாயம் தாத்து பவதி அப்படின்னு. இந்த பூ தாத்துவோட அணுன்ற உபதர்கம் சேர்த்தா அனுபவத்தின்னு அனுபவிக்கிறான் அர்த்தம். இப்ப இந்த பூ தாத்துனுடைய லுங்குன்னு ஒரு லக்காரம் இருக்கு, லுங்குனா லுங் அப்படின்னு சொல்லுவோம், அது ஒரு பாஸ்டன்ஸ். அபூத் அபூதாம் அபூவன். இப்ப இந்த அபூத் அபூதாம் அபூவன்ற ரூபங்களுக்கு முன்னாடி அணுன்ற உபதர்கம் சேரச்சு சந்தின்ற ஒரு ஃபேக்டர்னால அனு அபூவன் அப்படின்றது அன்வபூவன் ஆறுது, அதாவது அனுபவித்தனர் அப்படின்னு அர்த்தம். அதான் அதுக்கு அர்த்தம் பாஸ்டன்ஸ்ல. எப்படின்னு கேட்டா சக்ஷுஷா ஏவ அப்படின்னு சொல்ற, ஏன்னா அனுபவித்தல்ன்றது ஐந்து இந்திரியங்களாலையும் ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம்ன்றது, அதான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம்னா ஐந்து இந்திரியங்களுக்கும் அது பொது. கண்களால பார்க்கறது அனுபவம், நாக்கால சுவைப்பது அனுபவம், காதால கேட்பது அனுபவம். அந்த மாதிரி கண்களாலேயே சக்ஷுஷா ஏவன் சாதிச்சார். சக்ஷுஷா அப்படின்னா கண்ணால், சக்ஷுஷ் சப்தம் சக்ஷுஷாம்னு பன்மையில சொன்னார். பிரம்மா பார்த்தப்போ, ஏன்னா பிரம்மாவுக்கு நான்கு முகங்கள், அதனால எட்டு கண்கள் ஆச்சு. இப்ப இவால அண்டமன கிட்ட ஜாதி ஏக வசனம் சொல்லுவா, அதாவது கண்களால் பாக்கிறதுன்னு சொல்றதும் பொதுவா ஒரு கூட்டத்துல சொல்லிச்சு கண்ணால பாக்கிறா அப்படின்னு சொல்றதும் ஒண்ணுதான். அப்ப சக்ஷுஷா ஏவன் சொல்லிச்சு கண்ணாலேயே அனுபவித்தனர். எதைன்னு கேட்டா ஹைரண்ய கர்ப்ப ஹவிஷாம் ரசம். ஹிரண்ய கர்ப்பன் பிரம்மாவுக்கு பெயர். ஹைரண்ய கர்ப்பன்னு சொன்னா பிரம்மாவுக்கு சம்பந்தப்பட்டது அல்லது பிரம்மாவினால் கொடுக்கப்பட்டது. இது ஹவிஸ். ஹவிஷாம்னு சொல்லிச்சு ஹவிஸ், அதனுடைய ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். ஹவிஷாம் ஹவிஸ்களுடைய ரசம்னா சுவை. அப்ப பிரம்மா சமர்ப்பித்த அந்த ஹவிஸ் அவைகளுடைய சுவையை கண்ணாலேயே அனுபவித்தனர், கண்களாலேயே அனுபவித்தனர் சொல்லிச்சார். யாருன்னு சொல்லிச்சு சக்கராதயன்னு சொல்லப்படுறார். சக்கரன் இந்திரனுக்கு பெயர். ஆதய ஆதிஹி ஆதி ஆதய, இந்திரன் முதலிய தேவர்கள்னு தாத்பரியம். ஏன் இந்த யாகத்துல அவளுக்கு அவளுடைய பங்கு கிடைக்காம போயிடுதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் சொல்றார். மகபதௌ த்வயி அத்யக்ஷிதே. மகபதௌ மகம்னு சொன்னா யாகம், மக அப்படின்னா யாகம், மகபதிஹின்னு சொன்னா அந்த அந்த யாகத்துக்கு தலைவன். மகபதௌன்னு போட்டிருக்கார். மகபதௌன்றது சப்தமி ஏகவச்சனம், ஏன்னா சதி சப்தமி பிரயோகம். மகபதௌ த்வயி அத்யக்ஷிதேன்னு அதுக்கு தாத்பரியம். அத்யக்ஷிதன் சொன்னா அத்யக்ஷன் சொல்றோம். இப்ப பொதுவா சதஸ் நடக்கிறது சபா இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு அத்யக்ஷர் இருப்பார். அவர் தான் அந்த ஃபைனல், ஹி ஹாஸ் த ஃபைனல் வேர்ட். அவருடைய கமாண்டுக்கு தான் அந்த சதஸ் அல்லது சபையானது நடக்கும். அப்ப அத்யக்ஷிதேனா உன்னால், அதாவது நீ தலைமை தாங்கிய போதுன்னு அர்த்தம். அந்த யஜ்ஞத்துக்கு நீ தலைமை தாங்கிய போது அதான் மகபதோ த்வயி அத்யக்ஷதே. நீயே நேர்ல வந்து அந்த ஹவிச வாங்கினதுனால இது உன்னுடைய யாகம்னு தெரிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட யாகத்தில் சக்கராதயா அவளுக்கு விசேஷம் என்னன்னு கேட்டா பூர்வம் அலப்த பாகாஹா. பாகஹான பங்கு, அவளுக்கு இந்திராய ஸ்வாகான்னு சொல்லிச்சு இந்திரனுக்கு ஒரு பங்கு போய் சேரணும், அக்னேய ஸ்வாகான்னு சொல்லிச்சு அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு பங்கு போய் சேரணும். லப்த பாகஹானா அடையப்பெற்ற பங்கை உடையவர்கள் அர்த்தம். ஆன்ற ஒரு பத எழுத்த முன்னாடி போட்டதுனால அலப்த பாகா, கிடைக்கப்பெறாத பங்கை உடையவர்கள், அது இந்த தேவர்களுக்கு விசேஷமாச்சு. இப்ப அலப்த பாகாக சக்கராதய பூர்வம், பூர்வம் முதல் முதல்ல அவளுக்கு கிடைக்கல. ஏன் பூர்வம் பதம் போட்டார்னா கடைசியில எம்பெருமானுடைய திருமேனி அழக பருகிற ரசமானது அவளுக்கு கிடைச்சது, அதனால பூர்வம் அலப்த பாகாக. முன்னாடி அவளுக்கு கிடைக்கல, ஒரு கன்ஃபியூஷன் நின்றுட்டு இருக்கா அவெல்லாம். அப்படி இப்ப எப்பன்னு கேட்டா தத்தத் பதைஹி உபஹிதேபி சாதிச்சார். இப்ப சொன்னோம் இந்திராய ஸ்வாகான்னு சொல்லிச்சு இந்திரன்ற பதத்தினால அந்த இந்திரனை தான் குறிக்கிறது, அந்த பதம் இந்திரனை குறிக்கிறது, அக்னியை குறிக்கிறது. இப்படி ஒவ்வொன்னும் வச்சுப்போம். அப்ப தத்தத் பதைஹி பதைஹின்னு சொல்லிச்சு திருத்தியா பக்தி பகுவச்சனம். அந்தந்த பதங்களால் உபஹிதஹ, உபஹிதஹன்னு சொன்னா கூடியன்னு அர்த்தம். அதாவது அந்தந்த பதங்களோட அசோசியேட்டா இருக்காவா. இந்திரன் சொன்னா இந்திர பதமானது அந்த யாகம் பண்ணச்சு அந்த இந்திரனை குறிக்கிறது. உபஹிதே அபி, உபஹிதே அப்பின்னு சொல்லிச்சு கூடி இருந்த பொழுதிலும் அந்தந்த பதங்களோடு அவர்கள் சம்பந்தப்பட்டு இருந்தாலும் பூர்வம் அலப்த பாகாக அவளுக்கு ஹவிசு போய் சேரல. எப்பொழுதும் கேட்டா துரங்க மேதே, துரக துரங்க அஸ்வ ஹய எல்லாம் குதிரையை குறிக்கும். அப்ப துரங்க மேதேன்றது அஸ்வமேதேன்னு அர்த்தம். அந்த அஸ்வமேத யாகத்தில் சப்தமி பக்தி ஏகவச்சனம். அந்த அஸ்வமேத யாகத்தில் முன்னாடி அந்தந்த சப்தங்களால் சம்பந்தப்பட்டிருந்த பொழுதும் இந்திரன் முதலாளி தேவர்களுக்கு அவாவா பங்கு கிடைக்கல, யாகத்துல போடக்கூடிய ஹவிஸ் பங்கு கிடைக்கல. ஏன்னா அந்த யாகமானது உனக்கு ஆட்பட்டு நடத்தப்பட்டது, நீதான் அதில் அத்தியக்ஷனா இருந்த. அப்போ நீயே வந்து ஹவிச வாங்கிட்டதுனால அவளுடைய பங்கு அவளால சுவைக்க முடியலனாலும் உன் திருமேனி அழக அழக அழகா என்ன பண்ண கேட்டா அவ கண்களாலேயே வாரி பருகின்றன அனுபவித்தன்னு தாத்பரியம். நிக்கிலானி பூதானி நிஷாமயந்தி. இங்க அதுக்கு முன்னாடியே தேவர்கள்லாம் உன்னை சாட்சாத்கரித்தனர். பிரம்மாவுடைய பலனை, பிரம்மா செய்த பலனை அவர்களுக்கும் ஒரு பங்கு கிடைச்சது அந்த பலனாலன்னு அழகா சாதிக்கிறார். இதுதான் எட்டாவது பத்தியத்தினுடைய தாத்பரியமா இருது. ஒரு தடவை அன்வயத்தை பார்த்தோம்னா வரத துரங்க மேதே தத்தத் பதைஹி உபஹிதேபி பூர்வம் மலப்த பாகாக சக்கராதய மகபதௌ த்வயி அத்யக்ஷதே ஹைரண்ய கர்ப்ப ஹவிஷாம் ரசம் சக்ஷுஷா ஏவ அன்வபூவன் அன்வயத்துக்கு அன்வயமாறுது. அர்த்தம் என்ன கேட்ட வரத பேரொருளாலே அஸ்வமேத யாகத்தில் அந்தந்த தேவர்களை கூறும் அந்தந்த பதங்கள் அந்த பதங்களால் சம்பந்தப்பட்டு இருந்த பொழுதிலும் முதலில் பூர்வம் முதலில் அவர்களுக்குண்டான பங்கை பெறாதவர்களாக இருக்கக்கூடிய சக்கர ஆதய சக்கரன் முதல் இந்திரன் முதலிய தேவர்கள் யாகங்களுக்கு தலைவனான நீ, அதாவது மகபதௌ த்வயி அத்யக்ஷதே போக்தாரம் யஜ்ய தபசாம் சொன்னார். அது மாதிரி எல்லா எந்த யாகம் பண்ணாலும் அதுல கடைசியில பார்த்தா எம்பெருமானுக்கு தான் அந்த ஹவிசானது போய் சேர்றது. அப்படிப்பட்ட நீ அந்த யாகத்தில் நேரே வந்து உன்னுடைய ஹவிசை பெற்றுக் கொண்ட பொழுது ஹைரண்ய கர்ப்ப அபிஷாம் ரசம், அந்த பிரம்மா பண்ண வேள்வியின் பயனை நீதான், அப்படிப்பட்ட அந்த பயன் நீ உன்னுடைய திருமணி அழகை கண்களாலேயே அவர்கள் அனுபவித்தனர்னு அழகா சாதிச்சார். இதுதான் எட்டாவது பத்தியத்தினுடைய அர்த்தமாறுது.